நான் கட்டில் மேலே கண்டேன் வெண்ணிலா, என கட்டிக்கொண்டு பேசும் பெண்ணிலா. நான் கட்டில் மேலே கண்டேன் வெண்ணிலா, என கட்டிக்கொண்டு பேசும் பெண்ணிலா. விழிகளின் தாபம் படமெடுத்தாடும், விழிகளின் தாபம் படமெடுத்தாடும். வேளையில் நான் வர சீரது சிணுங்குது ஏன், நான் கட்டில் மேலே கண்டேன் வெண்ணிலா, என கட்டிக்கொண்டு பேசும் பெண்ணிலா. நான் கட்டில் மேலே கண்டேன் வெண்ணிலா.